கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, கண்ணன் நடுவினிலே, காலை இளம் காற்று பாடி வரும் பாட்டு, எதிலும் அவன் குரலே, எதிலும் அவன் குரலே. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, கண்ணன் நடுவினிலே, காலை இளம் காற்று பாடி வரும் பாட்டு, எதிலும் அவன் குரலே, எதிலும் அவன் குரலே. கண்டவுடன் மாற்றம் கொண்டேன், கண்ணன் முக தோற்றம் கண்டேன், கண்டவுடன் மாற்றம் கொண்டேன், கண்மயங்கி ஏங்கி நின்றேன், கண்ணி சிலையாக நின்றேன், கண்மயங்கி ஏங்கி நின்றேன், கண்ணி சிலையாக நின்றேன், என்ன நினைந்தேனோ தன்னை மறந்தேனோ, கண்ணீர் பெருகியதே, கண்ணன் நடுவினிலே, கண்ணன் கையிரண்டி அள்ளி கொண்டான், கண்ணன் என்னை கண்டு கொண்டான், கையிரண்டி அள்ளி கொண்டான், பொன்னழகு மேனி என்றான், பூச்சரங்கள் சோதி தந்தான், பொன்னழகு மேனி என்றான், பூச்சரங்கள் சோதி தந்தான், கண் திறந்து பார்த்தேன், கண்ணன் அங்கு இல்லை, கண்ணீர் பெருகியதே, மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை, கண்ணன் வரும் நாளில் தண்ணி இருப்பேனோ, காற்றில் மறைவேனோ, காற்றில் மறைவேன். கங்கை.